ఉపవీతినమూర్ధ్వపుండ్రవంతం త్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతైనా అస్మత్ పరంపరాయే నమః. இது வரைக்கும் ரெண்டு அதிகரணம் தெரிச்சு. முதல் அதிகரணத்துல இந்த சரீரம் இருக்கே, ஸ்தூல சரீரம் போனாலும் கூட சூக்ம சரீரத்தோட தான் இவன் போயிட்டு திரும்பி வர்ற பார்த்தீங்கன்னா சூக்ம சரீரம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த பிராகிருத சரீரமானது விடவே விடாது நம்மள, அதனால அதுல வைராக்கியம் வரணும் அப்படின்னு சாதிச்ச. ரெண்டாவது கிருதாத்ய அதிகரணம் தெரிச்சு. அதுல சொல்லச்ச இங்கிருந்து போய் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டா கூட திரும்பி வரும்பொழுது மீதி கர்மாக்கள்லாம் இருக்கு, சஞ்சித கர்மாக்கள் பிராரத கர்மாக்கள்லாம் இருக்கும், அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் இருக்குது. அந்த கர்மாக்களோட தூக்கிட்டு அது ஒரு பாவம் அது சுமந்துட்டுதான் வந்து திருப்பி இந்த லோகத்துல பிறந்து அதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. அதனாலயே நமக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு ஒண்ணு சாதிச்ச. இப்போ இந்த பஞ்சாகி வித்தியிலே ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது, அஞ்சு கேள்வி கேட்கிறார் பிரபாகரன் ஸ்வேத கேதுவை. அதாவது மூணாவது கேள்வி என்னன்னாக்க, யாரால இந்த சொர்க்கலோகமானது அடையப்படுவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில்னா வச்சு அந்த பதில வச்சுட்டு இப்ப மூணாவது வைக்கிறோம் வருது. என்ன அப்படின்னா, பிரபலன் வந்து கீதையில சொல்ல ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு அபூர்வ விஷயம் சொல்ற. பொதுவா லோகத்துல எல்லாரும் பரமை காந்திகளா இருக்கணும், மோக்ஷத்தையே விரும்பணும், மோக்ஷத்தையே விரும்பவன் அது கூட எனக்கு மோக்ஷத்துல கூட உன்னுடைய அதீனம் அது அப்படின்னு அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம அப்படின்னு அகம் மத்ரக்ஷண பரம் மத்ரக்ஷண பலம் இந்த மூணுமே எந்த இல்லை சுகத்தியாகம் அந்த மாதிரி பல பரத்தியாகம் பலத்தியாகம் எல்லாத்தையும் பண்ணிடணும், எனக்கு எதுவும் இல்லாம இருக்கணும், இதுதானே பரமை காந்தி ரட்சணம். ஆனாலும் கூட பெருமாள் வைகுண்ய விஷயா ஏதா அப்படின்லாம் சொல்லி ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்க, யாகாதிகள் எல்லாம் கூட பண்ணட்டுமே, மொத்தம் சொர்க்கம் ஒன்று பண்றானா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் அத மாதிரி சாதிக்கணும் அப்படின்னா, பெருமாள் நான் சாதிக்கிறார், அவன் வந்து ராஜச பிரகிருதியாவோ தாமச பிரகிருதியாவோ இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், தப்பு தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ணுவான், அல்பமான சுத்திரமான விஷயங்கள்லாம் உண்டா புந்துருவான். அதெல்லாம் பண்ணினான்னாக்க அவனுக்கு இன்னும் கடோரமான தண்டனையெல்லாம் கிடைக்கும். அதை காட்டணும் ஆரம்பத்துல சொர்க்கத்துக்கோசனை யாகம் பண்ணிட்டோம், கோபம் பண்ணிட்டோம், தானம் பண்ணிட்டோம், புண்ணிய கர்மாக்களை பண்ணி அங்க சொர்க்கத்தை போய் அனுபவிக்கட்டும். இதெல்லாம் எதுக்குனாக்க, படிப்படியா உனக்கு மனசு மாறணும், படிப்படியா மனசு மாறும். மாதிரி வைதிக கர்மா தான், யாகாரிகள்லாம் வைதிக கர்மா தானே, என்ன பழத்துக்கோசரம் பண்ற கர்மம். அதனால ஐஸ்வர்யார்த்தி மாதிரி கைவல்யார்த்தி மாதிரி இவன் இந்த மாதிரி கர்மாக்களை பண்றோம். அந்த மாதிரி பண்ணினானாக்க கொஞ்ச நாள் அதை அனுபவிக்கட்டும், அதன் பேர் அவனுக்கே அதுல அழுப்பு வந்துடும், என்னத்துக்கு இதெல்லாம் நாம பண்றோம், இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அனுப்பு வந்து அவன் இதுல பிரவர்த்திப்போம் மோட்சத்துக்கு. அதனால இதெல்லாம் படிப்படியா வரட்டமே அப்படின்ற மாதிரி சாதிச்சிருக்க ரெண்டாவது அத்தியாயத்துல கீதையில அது இம்ரமானாரும் அதை விவரிக்கிறார். ஆகையினால நமக்கு வந்து முதல் முமுக்ஷுவா இருந்து மோக்ஷமே வேணும், பெருமாள் அடையறதுதான் நமக்கு சுரூபம், திரும்பி இங்க வரவே கூடாது அப்படின்னா நமக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட பக்தி இருந்து நாம பிரவர்த்திக்கணும், இது நம்ம சுரூபம். ஆனா அதுல ஈடுபாடு இல்லாம சம்சாரிகளாவே சில பேர் இருக்காள் வேண்டியோ, அவன்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்க, இத பண்ற இதெல்லாம் எதுக்கு, இந்த மாதிரி இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்கலாமே, சொர்க்கம் இந்த மாதிரி வேலம் தானே சொல்றது, நாங்க என்னவோ புதுசா கல்பிக்கல, வேலம் சொன்னதை பண்றவன் அப்படின்னு போற. அதனால இவள முமுக்ஷுக்கள், அது முமுக்ஷுக்கள் நம்ம எல்லாம் பிரபன்னா முமுக்ஷுக்கள் நம்ம எல்லாரும், இவள்லாம் முமுக்ஷுக்கள், புபுக்ஷுக்கள், புபுக்ஷுக்கள், இந்த புபுக்ஷுக்கள் இருக்கிறவா என்ன பண்ணுவ அப்படின்னு இத மாதிரி பலத்தை அனுபவிக்கிறதுல ஆசைப்படுற ஐகம் ஆமுஷ்மிகமான வேத சித்தமான பலன்களை அனுபவிக்க ஆசைப்படுற. இது ரெண்டாவது வகையறம். ஆனா இந்த மாதிரி வேதத்துல பண்ணப்பட சொல்லப்படாது, வேதத்துல சொல்லப்படாது அதெல்லாம் பண்ணுவா. வேதத்துல சொல்றத பண்ண மாட்டா, வேதத்துல சொல்லப்பட்டத அனுஷ்டிக்க மாட்டா, வேதத்துல சொல்லப்படாத அனுஷ்டிப்பாணம் அப்படின்னு சுவாமி தன்னை சாதிச்சுக்கிறார். ஞான வீராக்கிய பூஷணமா எழுந்துள்ளிருந்த சுவாமி தன்னை பத்தி எப்படி சாதிக்கிறார், அவர் தன்னை சாதிக்கல நாம அனுபவம் சாதிச்ச. ஆகையினால் அகத்தியான கரணம் பண்ண கூடாதத பண்றது, கிருத்தியான பஜனம் பண்ண வேண்டியதை ஒத்துடுறது, இப்படி எல்லாம் நாம இருக்க முடியும், அது கூடாது, அந்த இது கூடவே கூடாது. ஆக இப்ப என்னாச்சு, முமுக்ஷுக்கள் நாம் எல்லாரும், அப்புறம் புபுக்ஷுக்கள் சொர்க்காதி பலத்தை அனுபவிக்கிறப்பா, அதுக்கு அவள் இஷ்டாதிகாரிகள்னு பேர். இஷ்டம்னா ஏற்கனவே பார்த்துருப்போம், இஷ்டம்னாக்க யாகம் அதெல்லாம், பூர்த்தம் அப்படின்னாக்கா குலம் வெட்டுறதுன்னா நல்ல புண்ணிய காரியங்களை பண்றது, இந்த மாதிரி பண்ற வாழ்க்கைலாம் சித்திர மார்க்கம் தூம மார்க்கத்துல போறது. அதே மூக்குழுக்கள்லாம் தேவயானம் அச்சிராதி மார்க்கம் அதுல போறது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு. ஆனால் இந்த அனிஷ்டாதிகாரிகள் இருக்கா பாருங்க, அவ வந்து பாஷகாரே சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னாக்க, யாரு வேதத்துல சொல்லப்பட்டதை பண்ண மாட்டார், வேதத்துல சொல்லப்படாத பண்ணுவா. இவாளுக்கு என்ன கதி, இவாளுக்கு எல்லாம் என்ன கதினாக்க, இவாளெல்லாம் இங்கேயும் போக முடியாது, திரும்ப திரும்ப இங்கேயே உழணுப்பா. இங்க என்ன பூமியில இல்ல, எல்லாம் நரகங்கள்ல தான் உழணுன்னு இருப்பாப்பா, அதுலயே சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா, இவாளுக்கு நல்ல கதியே வராது. இப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் சொர்க்கலோக பிராப்தி வருமா, வரவே வராது அப்படின்னு சித்தாந்தம். அவள் கூட வரலாம் அப்படின்னு ஒரு பட்சம், அவளுக்கு வரவே வராது அப்படின்னு சித்தாந்தம். அத இந்த அதிகரணத்துல சாதிக்க போற. இப்படி வராது அப்படின்னு சொன்னா என்ன ஒண்ணாக்க, இன்னும் வைராகிய நமக்கு வரணும். இந்த மாதிரி நரகத்திலேயே மாட்டிண்டு ரொம்ப கடுமையான சிக்ஷைகள் தண்டனைகள் அதனால அனுபவிக்கிறது சாதாரணமா, ரௌதவம் ரௌரவம் அப்புண்ணிய நிலையம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் அற்புத லோகம் அப்படின்னு பேரு. இந்த லோகங்களுக்கு எல்லாம் நரக லோகங்கள் ஏழு பேரு. ரொம்ப ரொம்ப ரொம்ப கடோரமான சிக்ஷையா இருக்கும், அந்த சிக்ஷையில மாட்டிக்க கூடாது. அந்த மாட்டின்டாக்கா திரும்ப திரும்ப நாம வந்து இதையே அனுபவிக்க முடியாது. தப்பதான் நம்ம பண்ணுவோம், திரும்ப திரும்ப பாபத்திலேயே மாட்டிப்போம். அதிலிருந்து வைராகிய நமக்கு வரணும், இதுல நமக்கு வரக்கூடாது. இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்தில் கூட போக ஆசைப்படணும், அது ரஜோகுணம் உண்டிதான். அதே நரகத்துல போறதுன்றது சமோகுணத்தினுடைய காரியம்னு பெருமாள் சாதிக்கிறது பதினெட்டாம் வித்தியாசம். அதனால சமோகுண காரியம் இனிக்குமே வரக்கூடாது. ரஜோகுண காரியம் வந்ததுன்னா கூட கோபிஷ்டாலா இருக்கா பாருங்க, கோபக்காரெல்லாம் அப்பப்ப மனசுல மாத்திட்டு நீங்க மாதாமன் சாதிப்பார். கோழியானந்த சுவாமி க்ஷணகோபிஷ்டர், நான் பெரிய சுவாமி க்ஷணகோபிஷ்டர். அந்த க்ஷணத்துல ஒரு கோபம், அது என்ன கோபம்னா கோபம்னு அர்த்தம் இல்ல, சிக்ஷை பண்றதுன்னு அர்த்தம், சிஷ்யால சிக்ஷை பண்றது. சிஷ்யால் தப்பு பண்ணினாக்க அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் இருக்க முடியுமா? ஐயா வித்த சுவாமி அதே மாதிரிதான், காலக்ஷேபம் பண்ற சமயத்துல அவ கொஞ்சம் காலை மடக்கி உட்காந்துட்டோம், காலை கொஞ்சம் மாத்தி உட்காந்துட்டோம், பட்டாய விட்டுட்டோம், அந்த மாதிரி சமயத்துலாம் சுவாமி காலக்ஷேபம் வேணாம் அப்படின்னு நினைச்சிருவேன். அந்த மாதிரி சிக்ஷைகள்லாம் இருக்கவேதான் காலக்ஷேபம் பூர்த்தியா பண்ண முடியும். ஆகையினால இந்த கோபம்ன்றது சாதாரண விஷயம், ஆனால் தமோகுணம் இருக்கு பாருங்கோ, அந்த தமோகுணம் ரொம்ப விபரீதமா இருக்கும், திருச்சமுகமா இருக்கும். சதயம் தூர்தர்ஷனம், சிரிச்சி முகம் எப்பொழுதும் அந்தகாசமா இருப்பா. அந்த மாதிரி இருக்க இருக்க பேசுவா, மனசுக்குள்ள பயங்கர கெட்ட எண்ணங்கள் இருக்கும். இந்த மூணு இருந்ததுன்னா அவகிட்ட பேசவே கூடாது, விலகி போக வேண்டும். அவனா நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால கிருதயம் தூர்த்த லட்சணம் அப்படின்னு சொல்வார். ஆகையினால அந்த சமோ குணம்ன்றது நம்மள ரொம்ப மழுங்கடிச்சிடும், ஞானமே நமக்கு போயிடும், நாம தப்புதான் பண்ணிட்டு இருப்போம். ஆகையினால அது கூடாது அப்படிங்கிற கிரம சாதிக்கிற கீதை. ஆகையினால இந்த தமோகுணத்தினால இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது. ரஜோகுணத்தினால வந்ததை கூட கொஞ்சம் கொஞ்சம் மாத்திர பிடிக்கும், தமோகுணத்தினால வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆகவே அதுல வைராகியம் வரணும்னாக்க இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொர்க்கமும் போக, சொர்க்கம் போகவே முடியாது, சொர்க்கமே போக முடியாது, மோட்ச வாழ்க்கை வழியே கிடையாது. மோஷத்துக்கே வழி இல்லைன்னா திரும்ப திரும்ப திரும்ப நரகாலம், நரகாவாஸ்தியம், நரகால உலகத்திலேயே ஒழுங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாக்க அது யாருக்கு பிடிக்கும், எவ்வளவு கஷ்டம். நம்மளே ஜீவனத்துல சொல்றோம் நரக வேதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கே ஏதோ சில கஷ்டம் வந்ததுன்னா நரக வேதனையா இருக்கு, அதனால எவ்வளவு நமக்கு கஷ்டம் வருது. அதுவே எவ்வளவு கஷ்டம்னாக்க நிஜமாவே நரகலோகத்துல போய் மாட்டினோடனே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வைராக்கியம் வரணும்ன்றது போதும் இந்த அதிகாரம் வருது. இதுல இங்கே இருந்து போறவாளாக்காலே எல்லாருக்குமே சந்திரன் அடையிறது உண்டா? சந்திரன் அப்படின்னா சொர்க்கம் பண்றாங்க, இதுல பண்றாங்க அதிகம் சொர்க்கமே வியாக்கியானம் பண்றாங்க. அல்லது சந்திரனை அடைத்து சொர்க்கத்தை அடையிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிருக்க. எப்படி வாங்கினா இருக்கட்டும், அவளுக்கு சொர்க்கலோகாவது உண்டா? சந்திரனை அடைந்து சொர்க்கத்தை அடைவது அப்படிங்கறது உண்டா அப்படின்னு இங்க சந்தேகம் வருது. உண்டா இல்லையா? பூர்ண பக்ஷி அவாளு கூட உண்டு அப்படின்னு சொல்லணும். சித்தாந்தியோ சூத்திரகாரரோ அது கிடையாது அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன் உண்டு பூர்ண பக்ஷி சொல்லணும்? அம்பாட்டி கஷ்டத்தை சொல்ல முடியுமா பூர்ண பக்ஷி அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிற அந்த வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம்னா, அனைவரும் சர்வசத்தம் அங்க படிக்கப்பட்டது. இந்த லோகத்துல யாராரு கேந்து கிளம்புறாளோ, யாராரு கேந்து கிளம்புறாளோ சந்திரமசமேவ தே சர்வே கச்சந்தி, அந்த அனைவரும் சந்திரனையே அடைகிறார்கள் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதான் இங்க வந்து முக்ஷு புபுக்ஷு அல்லது நரகலோகத்துல இருக்கிறவா அப்படின்னா பிரிச்சே சொல்ல, பிரிச்சு சொல்லாம இந்த வாக்கியம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. இப்படி சொன்னதுனால எல்லாருமே சந்தனம் அடைகிறா, சந்தனே எல்லாம் சொர்க்கத்தடைகிறா, அதனால எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்துடுறது. அப்ப உடனே ஒரு கேள்வி வரும், அவர் எல்லாருக்குமே சதாப்தி சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க, அப்போ சொர்க்கத்துக்கு போகிற யாகம் பண்றவங்க சில பேர் யாகமே பண்றதில்லை, அப்ப ரெண்டு பேருக்கு என்ன பேரம், ரெண்டு பேருக்கு என்ன பேரம், அப்புறம் நாங்க பண்ணாமலே போறோம், இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு யாகம் பண்ணிட்டு போறோம், இந்த ரெண்டு பேருக்கும் என்ன பேரம் அது தெரியலையே. ஏன்னா ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போறானாக்கா யாகம் பண்ணாமலே ஒருத்தன் போறான், யாகம் பண்ணிட்டு அவன் போறான், அப்ப ரெண்டு பேருக்கு என்ன பேரம் அப்படின்னு கேட்டான். அதுக்கும் சொல்ற இது எப்படின்னாக்க, யமசாசனத்துக்கு அடங்கி இருந்துட்டு அதன் பிறகு சொர்க்கத்தை அடையிறதுன்றது ஒண்ணு, யமசாசனத்துக்கு இல்லாம நேர சொர்க்கத்துக்கு போறது இன்னொன்று. யாகாதிகள் முட்டிக்கிறவா நேர சொர்க்கத்துக்கு போயிடுறா, அதே யாகங்களை அனுப்பிக்காதவா நரகலோகத்துல இருந்துட்டு யமனுடைய சாசனத்துக்கு அடங்கிட்டு யமன் என்னென்ன தண்டனை கொடுக்கணும் அதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோ அதன் போறா இப்படி போறதுனால அவளுக்கு விரோதம் இல்லை. யாகத்தை அனுஷ்டிக்கிறவன் நேர சொர்க்கத்தை அடைஞ்சிடுறான், யாகத்தை அனுஷ்டிக்காதவன் யமனுக்கு அடங்கி அந்த யமலோக வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகுதான் அவன் போறான். ஆகவே இது விரோதம் இல்லை அப்படின்ட்டு அத சொல்றான். இன்னொன்னு அவனே சொல்றான் யமன் இதுக்கு, எல்லாருமே என்னுடைய சாதனத்துக்குதான் இருக்கா கடோபரிஷத்துல நச்சிகேத சொல்லச்ச, யாராவது இந்த மாதிரி நாஸ்திகாலாக மோட்சத்தெல்லாம் ஒத்துக்காதவள்ள இருக்காளோ இவன் அத்தனை பேரும் என் சாசனத்துக்கே வந்துடுறான், எனக்குதான் வந்து எல்லாரும் அல்லாடுவா சட்டத்தை அனுபவிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால அவளுக்கு யமனுடைய வேர்வை, யமனுடைய நியமங்கள்லாம் இருக்கு, அவன் அதிகாரத்துக்கு தான் மாட்டிட்டு இருப்பாவா, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவ போறான்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா ஏழு லோகம்லாம் இருக்கு, எப்படி நம்ம மேல் லோகங்கள்லாம் ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹம் ஓம் தபஹ ஓம் சத்தியம் அப்படின்னு ஏழு லோகம் நம்ம சொல்றோம் முடியோ, இந்த மாதிரி கீழே வந்து பாதாள லோகங்கள்லாம் ஏழு நரக லோகங்கள் இருக்குது, இதெல்லாம் ஸ்மிருதிகள் தான் படிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால இவ அத்தனை பேருக்குமே, அதாவது யாக அனுஷ்டிக்காதவா அவ அத்தனை பேருக்கும் யமசாசனத்துக்கு கீழே இருந்துட்டு அதன் பிறகு சொர்க்கலோகத்துக்கு போயிடுவா அப்படின்னு சொல்றப்பட்டோம். சித்தாந்தமும் அது மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அங்க கேள்வி, அவன் கேள்வி வந்து என்னென்ன கேள்வி கேட்டார் பிரவாகனன், அஞ்சு கேள்வி கேட்கச்ச இந்த தேவமானுக்கே அர்ச்சிராஜ்மான தேவயானத்துக்கும் சித்திரயானத்துக்கும் வேதம் தெரியுமா அவனுக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரியாக யார் இந்த ரோகத்தை அடைவதே இல்லை அப்படின்னு இன்னொரு கேள்வி. அந்த ரெண்டு கேள்வி சமாதானம் சொல்லணும் இல்லையோ, அந்த ரெண்டு கேள்வியில தேவயானம் போறவாளுக்கு அத்தியாதி மார்க்கம் அத சொல்றது இதே உபநிஷத்து. அந்த மாதிரி இஷ்டாதிகாரிகள் இருக்காளே யாகாதிகள் அனுஷ்டிக்கிறவா அவளுக்கு தூமாதி மார்க்கத்தை சொல்றது. எப்படி அர்ச்சிராதி மார்க்கத்தை முமுக்ஷுக்களுக்கும், முமுக்ஷுக்களுக்கு இந்த மார்க்கத்தை தூமாதி மார்க்கத்தையும் இந்த உபநிஷத்தை காமிச்சு கொடுக்கறது உபதேசிக்கிறது. அதனால ரெண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னாக்க, இந்த வழியா யார் இந்த ரெண்டு வழியினால யார் போகமாட்டாளோ, இந்த ரெண்டு வழியினால யார் போகமாட்டாளோ அவன் என்ன பண்ணுவா தெரியுமோ, இவன் வந்து இங்கேயே மாட்டின் முடிப்பா, இங்கேயே மாட்டின் முடிப்பா. எப்படி மாட்டின் முடிப்பான்னாக்க, யாரால புரிச்சு பண்ணப்படுறதில்லை, யாரால அடையப்படுவதில்லை அப்படின்னு கேட்டு அவரே பத்தி சொல்ற. அதைவையோ பதோகோ கதறேன, ரெண்டு பதம்னா மார்க்கம், ரெண்டு மார்க்கத்தினால யார் போகமாட்டாளோ, தானியமானி க்ஷுத்ராணி க்ஷுத்ரங்கள் சுத்திர ஜந்துக்களா இருப்பாவான ஜந்துக்கள் அல்ப ஜந்துக்களா இருப்பா, அசகிரதாவத்தி திருப்பி திருப்பி திருப்பி அவளுக்கு சிறப்பு. இப்ப நம்மளாம் உட்காந்து சதாயமே புருஷாக அப்படின்னு சொல்றோம், நமக்கு எல்லாம் 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அவர்களுக்கு எல்லாம் கிடையாது. பார்த்த உடனே ஒரு பசு பிறக்கிறது, சின்ன சின்ன கிருமிகள் எறும்புகள் எத்தனை பாசம் இருக்கும், இவைகள்லாம் என்ன பண்றது, உடனே உடனே உடனே உடனே பிறக்கிறது இறந்து போறது, இறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாறிட்டே இருக்கு. பவந்தி பிறக்கிறது அந்த மாதிரி இறக்கிறது இந்த மாதிரியாவே இருக்கிறது. என்ன இவாதான் மூன்றாவது ஸ்தானம்னு பிரிச்சு சொல்ற, ஏத பிரதீயம் ஸ்தானம் தேனாதோ லோகோ நசம் போரியதே, இவாறாலதான் இந்த சொர்க்கலோகம் இருக்கே அது வந்து அடையப்படுறதில்ல அப்படின்னுட்டு பிரவாகனன் வந்து உபதேசிக்கிறார். ஆக மூணு விதமான ஜீவராசிகளை பிரிச்சு தேவை. ஒன்னு முமுட்சுக்கள், இன்னொன்னு முமுட்சுக்கள், மூணாவது க்ஷுத்ர ஜந்துக்கள். இந்த க்ஷுத்ர ஜந்துக்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த மாதிரி பாவத்தையே பண்ணிட்டு நித்தியப்படி எதுவும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது, சாத்தமா இன்னொன்று உபதிரவம் பண்ணுமா, உடனே உடனே மரணத்தை அடைஞ்சுமா, திருப்பி திருப்பி பிறக்கிறது திருப்பி போகுது, திருப்பி பிறக்கிறது போகுது, இதுதான் அதுகளுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவாளால சொர்க்கத்தை அடைய முடியாது. சரி, தே சர்வே சந்திரமகன் கச்சி அப்படின்னு இருக்கு, தே சர்வேன்னு இருக்கு, இந்த சர்வசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதை சங்கோஜம் பண்ணிக்கணும். யாராரு இஷ்டாதிகாரிகளா இருக்காளோ அவன் அத்தனை பேரும் சந்திரன் அடைகிறா அப்படின்னு அர்த்தம். இது வந்து சரஸ்ல ஒரு வாட்டி விசாரம் உண்டு. பகவானுக்கு சர்வரக்ஷகன் அப்படின்னு பேர். சர்வரக்ஷகன் அப்படின்னு சொல்லிட்டாக்க எல்லாரையும் பெருமாள் ரட்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் ரட்சிக்கிறதுனாக்க அப்ப என்ன பண்ணணும்னா, யாருமே உபாயத்தை ரட்சிக்க வேண்டாம், பகவான் ரட்சிக்கிறானே பார்த்துக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அதனால அப்ப எதுக்கு உபாயத்தை ரட்சிக்கணும் கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சமாதானம் சாதிச்சார் சர்வரட்சகன்னா சர்வசப்தத்துக்கு சங்கோஜம் பண்ணணும். யாராரு பெருமாளை சேவிக்கிறாளோ அவன் அத்தனை பேரும் ரட்சிக்கிறவன் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இல்லாத போனாக்க அவ்யவஸ்தியா போயிடும். தப்பு பண்ணாலும் ரட்சிப்பான், நல்லது பண்ணாலும் ரட்சிப்பான், அப்படி தப்பே இருக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது என்ன அர்த்தம், தோஷ பராமுகம் அர்த்தம். குற்றத்தையே குணம் ஆத்துக்கிறது அர்த்தம் இல்ல, தேசியம் திருவுள்ள அதுதான், நம்ம பண்ற தப்பையே அது நமக்கு வசந்தது அப்படின்னு தருவாங்க. தோஷ போக்கியத்துன்னு சொல்ற அது கிடையாது, கிடையாது. பக்த தோஷே சுவதரிசனம் அப்படின்னு பக்த தோஷங்களை பார்க்கறது இல்ல, பராமுகனா இருக்குது. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுனாக்கா அந்த குழந்தைய போய் நம்ம அச்சுட மாட்டோம், அந்த குழந்தை தப்பு பார்க்காம அது விளையாடுறது முடியாது ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல அத மாதிரி சர்வசப்தத்துக்கு சங்கோச்சம் பண்ணணும். அதனால தோஷங்கள் பண்ணினாக்கா சிக்ஷிக்மா பெறுவான், இல்லைன்னா அவனுக்கு வந்து தண்ட ரத்தம் போயிடும், தண்ட ரத்தம் ஒத்துட்டு இருக்குமே. அதனால அடுத்த ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்காளாம் திருமணம் திராட்சி, நீ தண்டரத்தனா நீ பாத்துக்கோ, நான் வந்து அவளை தோஷங்களை பாதுகாம அவளை ரட்சிக்கிறது கருணைய ஒண்டி பாக்கிறேன். அதனால நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகையா விழுந்துள்ள இருக்கா திராட்சி, இது மாதிரி பிரிச்சுக்கா அப்படின்னு தேசியன் உதாரிச்சிருக்க. ஆகையினால இது மாதிரி தப்பு பண்றதுங்கிறது இருந்ததுனாக்க அப்ப திருமான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவளை சிக்ஷிச்சு விடுவார். தப்பு பண்ணல உபாய சனுஷ்டிக்கிறான் கையை கூப்பிடறான்னா அவளை ரட்சிச்சு விடுவார். அப்ப சர்வரக்ஷகனாக்க யாரு உபாய சனுஷ்டிக்கிறாளோ, யாரு பெருமாள்கிட்ட பக்தி பண்றாளோ அவளை ரட்சிப்பேர் பெருமாள்னு சர்வசப்தத்துக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரிதான் இங்க சர்வே சர்வே சந்திரவசம் கச்சந்தி அப்படின்னு சொன்னாக்க அவன் சந்திரனை சொர்க்கத்தை அடையிறதுங்கிறது எல்லாரும் அடையிறதுன்னு அர்த்தம் கிடையாது. யாரு யாகாதிகளை அனுஷ்டிக்கிறாளோ அவன் சொர்க்கத்தை அடைவா அப்படின்னு அந்த அந்த அர்த்தம் சொல்லணும்ன்றதுனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படின்னு பத்து சூத்திரங்கள்னால இந்த அதிகாரத்தை சாதிக்க போற சூத்திரக்காரர். இப்போ இந்த ஸ்ரீசக்தியை சேவிக்கலாம், இப்போ சுலபமா அர்த்தம் புரியும். பக்கம் அனிஷ்டாதிகாரினாம் அதிச்சம் முதல் சூத்திரம் விஹித அகரண பிரதிஷித்த சேவாரதாக பாஷகார பதப்பிரயோகத்தை பாருங்க. விஹித அகரண திரிக்கப்பட்ட பண்ண மாட்டார், பிரதிஷித்த சேவாரதா பிரதிஷித்தம் பண்ணவே கூடாது அப்படின்னு பிரதிஷேதிக்கப்பட்டவைகள் அதுல சேவாரதா அதிலேயே சேவை பண்ணுவோம், அதையே ருச்சிப்பாவோம். அப்படியேப்பட்டவர்களுக்கு பேரு பாபகர்மாக்கள், அனிஷ்டாதிகாரிகள். அவளுக்கு பேரு அந்த பாப கர்மாவை வெறும் பாபம் உண்டிதான் பண்ணுவாவா, புண்ணியத்தையே பண்ணவே மாட்டான். நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், புண்ணியத்தையும் பண்றோம் பாபத்தையும் பண்றோம். புண்ணியம் பண்ணாலே நல்ல ஜென்மா, நல்ல ஆச்சாரியர், நல்ல ஞானம், நல்ல கதி இதெல்லாம் வருது. அதே பாவம் பண்ணவே இந்த உடம்பு நாளெல்லாம் அல்லாடிட்டு இருக்கோம், சம்சாரத்தெல்லாம் மாற்றி முடிக்கிறோம். அதனால ரெண்டு நமக்கு இருக்கு. ஆனா இவெல்லாம் என்ன புண்ணியமே பண்ணாம வெறும் பாபத்தை உண்டு அனுஷ்டிக்கிறவ. பாப கர்மானு தூமாதினா சந்திரமசிங்கத்துவான வர்த்தத்தே உதனே சந்தியார். தூமாதினா தூமாகும் பித்ருமார்க்கும். அதனால சந்திரமசம் கத்வா சந்திரன் போய் அடைஞ்சி அந்த சந்திரன்லயே சொர்க்கத்தை போய் இருந்துட்டோம், திரும்ப வரான்னு சொல்லணுமா உதநேத்தி கிடையாது அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம் கத்வைவ நிவர்த்தந்தே இது பூர்வபக்ஷா. சந்திரனுக்கா சந்திரன் அடைஞ்சி சொர்க்கத்தை அடைஞ்சி அக்க அனுபவிச்சுட்டோம் அப்புறம்தான் திரும்பி வரா அப்படியும் பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா ஏவை கேச்சா அஸ்மாத்து லோகாத்து பயந்தி, ஏ கேச்ச எந்த அவர்களும் இவர்களும் அஸ்மாத்து லோகாத்து பிரயந்தி இந்த லோகத்திலிருந்து கிளம்புகிறார்களோ, சந்திரமேவ தே சர்வே கச்சந்தி சந்திரனையே அடையறா இது சர்வேஷம் எல்லாருக்கும் அவிசேஷன் பொதுவாக சந்திரகமனஸ்மதே சந்திரன் அடையிறது அப்படின்னு இருக்குது. அதனால சந்திரன் அடையிறதுன்றது எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம் ராத்ராந்தஸ்து சமாதானம் சாதிக்கிறார். அந்த வாக்கியம் எப்படி இருக்கு, அச ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே ரத்தமிச்சு தே தூமம் அபிசம்பவந்தி அப்படின்னு வாக்கியம். இந்த நல்ல கிராமத்துல யாரு யாகாதிகளை குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, ஏரி வெட்டுறது இந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறாளோ, தத்தம் தானம் இதெல்லாம் உபாசதை இந்த மாதிரிலாம் பக்தி பண்றாளோ, தே தூம் பவிசம்பவந்தி தூம மார்க்கத்தை அடையறா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது தூமாதினா சந்திரகமனஸ்ய புண்ணிய கர்ம பலத்துவ சிரவணா, அது புண்ணிய கர்மா பண்ணிருந்தாதான் அது பலனா இருக்கும். தூமாதி மார்க்கத்தினால சந்திரன் அடையிறது சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்றது புண்ணியத்தை பண்ணிருந்தாதான் முடியும், இல்லைன்னா கிடையாது. அதனால தத் ரஹிதாக பாப கர்மான கச்சந்தி. அதனால புண்ணிய கர்மா இல்ல, வெறும் பாபத்தை ஒண்டி பண்றார். அவன் வீதத்தை பண்றது இல்ல, அந்த மாதிரி பிரதேசத்தை அனுஷ்டிக்கிறான். அவன் என்ன போறது இல்ல, சந்திரனை அடையிறது இல்ல, சொர்க்கத்தை அடையிறது இல்ல அப்படின்னு. ஏவை கேத இது வசனம். அப்ப அங்க ஏவை கேத ஆத்மா லோகாத்யந்தின் இருக்கே சர்வே இருக்கே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு வசனம் சர்வேனாம் புண்ணிய கர்மனாம் சந்திரகமன விடையும், புண்ணிய கர்ம அனைத்து புண்ணிய கர்மாக்களும் சந்திரன் அடைவா அப்படின்னு அர்த்தம். மற்றபடி அனைத்து பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மா புண்ணிய கர்மா அனுஷ்டிச்சவா பாப கர்மா அனுஷ்டிச்சவா எல்லாம் போவார்த்தம் இல்லை. அனைத்து புண்ணிய கர்மாவை அனுஷ்டித்தவர்கள் அத்தனவே நம்ம போவான்னா அப்படின்னு அர்த்தம். இப்ப சூத்ராத்து சூத்ராத்தம் சாதிக்கிற இந்த சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம். ஆனா தீபத்தா சித்தாந்தையும் சாதிச்சுடுவார், அதனால சித்தாந்தம் சொல்லிட்டார். இப்ப சூத்ராத்தம் சூத்ராத்து அனிஷ்டாதிகாரணம் அப்படித்தம் அனிஷ்டாதிகாரிணாம் அப்படி இஷ்டா பூர்த்தாதி அகூர்வத்தாம் பாபினாம் அப்படி யாகத்தை பண்ணாதவா, அந்த மாதிரி பண்ணு கர்மாக்கள் நல்ல காரியங்களை பண்ணாதவா எல்லாம் கூட அந்த பாபினாம் அப்படி பாவிகளுக்கும் சந்திரகமனம் அஸ்தி சந்திரகமனம் அவனுக்கு இருக்குது. அனிஷ்டாதிகாரணம் அப்படி அவளுக்கும் சந்திரகமனம் சந்திரனை அடைதல் இருக்குது. ஏன் ஸ்ருதம் என்ன சொல்லுதான், ஏவை கேச்ச அஸ்மா லோகா பிரயந்தி இது யக அவிசேஷே ஸ்ருதம் பொதுவாக சொல்லப்பட்டிருதே எல்லாருக்கும் அது உண்டு சந்திர பிராப்தின்றது, அதனால அத்தனை பேருக்கும் உண்டு அப்படின்னு சொன்னார். அப்ப ஒரு கேள்வி தோன்றது. அதுப்படி அப்படியானாக்க புண்ணிய கர்மாக்களுக்கும் பாபகர்மாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? புண்ணியத்தான் நொட்டிச்சவனும் சொர்க்கத்துக்கு போவான், பாபத்தை நொட்டிச்சவனும் சொர்க்கத்துக்கு போவானாக்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்லணுமே. அது இல்லையா எடுத்தேன், இப்ப எல்லாரும் பாபத்தையும் அப்படின்றப்பா வாங்க போடுவான்னு வந்துருமே, அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். சம்யமனே து அனுபூய இதரேஷாம் ஆரோகாவரோக தத்கதி தரிசனாத். சம்யமனே அதாவது யமசாசனம், சம்யமனம் யமனம் சம்யமனம் யாரோடது? யமனுடைய சம்யமனம், யமனுடைய சாசனம் பண்றது, யமன் சாசனம் பண்றோம், யமனுடைய சிக்ஷைக்கு மாற்றிடுவா நினைப்போம். அதுல அனுபவிய பாப பலத்தை அனுபவிய மெத்து அப்படின்றது இந்த கேள்வியானது தள்ளப்படுறது. அனுபவிய அந்த பாப பலத்தினுடைய சிக்ஷைகள்லாம் அனுபவிச்சுட்டு இதரேஷம் பாபிகள்னா இருக்கா பண்ணுவா அவளுக்கெல்லாம் ஆரோக அவரோக ஆரோகம் சதுரகதி திரும்ப இறங்கி வருது, திரும்பி இறங்கி வரணும். அது ஒத்துக்கிறதுனா அது என இந்த சுரிய வச்சுன்னு சொல்லணும். எல்லாருக்கும் சந்திரகமனமும் இருக்கு அப்படின்னு வந்துடும் சர்வே சந்திர சந்திரமுதமே கச்சந்தின்றது. அதனால சந்திரன் அடையிறது எல்லாருக்கும் ஒத்துக்கணும். ஆனால் ரெண்டு பேருக்கும் பேதம் தெரியணும், புண்ணிய புண்ணியசாலிகளுக்கும் பாபிகளுக்கும் பேதம் தெரியணும். அதனால யமசாசனத்துல அடங்கி அந்த பலனை அனுபவிச்சுட்டு போறா அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஏன்னா குதக தத்கதி தரிசனாத், அந்த கதி அவளுடைய இது மாதிரி கதி இருக்குதுன்னு தெரியறது போறதுன்றது. பாப்பினா யமசாதன கதி தரிசனா, யமனுடைய இருப்பிடத்துக்கு இவ போய் சேர்ந்த அனுபவிக்கிறாதான். வைவஸ்பனம் சங்கமனம் ஜனனா, சூரியபுத்திரான யமன் இருக்கானே அவன்கிட்ட அவனை அடையறதுன்றது இந்த ஜனங்களுக்கும் உண்டு, இந்த பாபிகளுக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. கடவு நகரத்துல நச்சிகரசு சொல்லச்ச என்னுடைய சாசனத்துல எல்லாரும் மாட்டிருந்தான் முழிக்கா பாபிகள்லாம், யார வாழலாம் மோட்சத்தையே அங்கீகரிக்காதுவா சொர்க்கத்தை அங்கீகரிக்காதுவா அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி கதி தான் கிடைக்கும் அப்படின்லாம் இருக்கு. அதனால ஜனானாம் இச்சாதோ, ஆகையினால இவாளுக்கெல்லாம் எவ்வளோக வாப்தின்றது உண்டு. இந்த எவ்வளோக பிராப்தி வந்த உடனே அங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். அதன் பிறகுதான் அவ வந்து சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னுட்டு இந்த ரெண்டா சுத்தத்தினுடைய தாத்பரியம். அது மட்டும் இல்ல, பராதன முதலான ரிஷிகள்லாம் சொல்ற ஸ்மரன் பிச்ச அவன்லாம் ஸ்மரிக்கிறா ஸ்மரிக்கிறான்னு ஸ்மிருதிகள் சொல்றான் அர்த்தம். சர்வேசைதே வசம் யாந்தி யமஸ்ய பகமஞ்சல தெய்வா, எல்லாருமே யமஸ்ய வசம் யாந்தி, ஹே பகவானே யமனுடைய வசம் அவனுக்கு அதிகமா போய் இவா கஷ்டத்தை அனுபவிக்கிறா சிக்ஷையெல்லாம் அப்படின்னுட்டு பராதரன் சொல்ற. இது பராதராதையா ஸ்மரிச்ச அவன் ஸ்மரிக்கிறார், ஸ்மிருதிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால எவ்வளவுகா வார்த்தைன்றது இந்த பாபிகளுக்கு இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு தான் போறா. அது மட்டும் இல்ல, அடுத்த சூத்திரம் அப்படி சப்த ஏழு லோகங்கள் இருக்குது. சப்தாபி ஏழு இருக்கு, ஏழு லோகம் என்ன பாபகர்மம் கந்தவியத்தேன சப்தாபி ரௌரவாதி நரகாந்தி, ஏழு நரக லோகங்கள் இருக்குது. இந்த ரௌரவம் அத்புத நிலையம் அப்படின்னு இருக்குது, வந்து அப்புண்ணிய நிலையம் அதுக்கெல்லாம் நிறைய பேர். அவ அந்த இடத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான், சாப்பிடணும் பாருங்கோ சாப்பிட்டு பரிசோஜனம் எடுத்துக்கிறோம், பரிசோஜனம் பண்ணிட்டு சாப்பிடணும். அதன் பிறகு நம்ம திருப்பி சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியில தீர்த்தம் தருவா, பெருமாள் தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு உத்தராபோஷன் பேர் இருக்கு, உத்தராபோஷன் வந்து அது அங்க வந்து சொல்லத்த அமிர்தாபிதான வசி, முதல்ல அமிர்த உரத்தரணம் வசி அப்படின்னு எடுத்துக்கணும், கடைசியில அமிர்தாபிதான வசின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னாக்க முழுக்க முழுக்க சாப்பிட்டுக்கூடாது, அப்ப அவர் உத்தரணி தீர்த்தம் தான் தருவா கையை. அது சேர்த்து கொஞ்சம் பூரம் ஒட்டிட்டு இருக்கும், அத இலையினுடைய இடது பக்கத்துல சொட்டணும். இத்தவனுடைய ஜனம் அந்த ஸ்லோகம் சொல்லணும், ரௌத்ரவேய புண்ணிய நிலையே பத்மாத்புத நிவாசினாம் அர்த்தினாம் உதகம் தத்தம் அக்ஷயம் உபதிஷ்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அத சொல்லி அந்த ஜலம் தேக்கணும். ரௌரவே நரகம் அபுண்ய நிலையே அதுவும் நரகம். அது பத்மாத்புத நிவாசினம் அந்த மாதிரி அந்த லோகம் பத்மாத்புதம் அது பேரு அங்க நிவசிச்சுட்டு இருக்கிறவா அவன் ஏங்கராளம் சிவகிருஷ்ணன் நமக்கு ஏதாவது ஜலம் தேக்க மாட்டாளா அப்படி அத்தினாம் அவளுக்கு உதகம் தத்தாம் அவளுக்கு நான் ஜலம் உள்ள தேக்கினேன் அக்ஷயம் உபதிஷ்டத்துக்கு இது அக்ஷயம் உறவில்லாம அவளுக்கு கிடைக்கட்டும். எவ்வளவு அதாவது என்னன்னாக்க நம்ம சிவகிருஷ்ணவால பிறந்துட்டோம், சிவகிருஷ்ணவால பிறந்தவே உருந்த ஜென்மா அது. இந்த உருந்த ஜென்மாவால பிறந்ததுனால இவ அந்த ஜலம் சேர்த்தாக்கா அவளுக்கு அது போய் சேர்றது நரகத்துல இருக்கிறவாளுக்கு சேர்றது அது அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கும் போது நம்ம சாப்பிடுறது என்னது உச்சிஷ்டம் எச்சல் தானது. அந்த ஜலத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படியில அந்த ஜலம் அவளுக்கு போய் சேர்றது எப்பேற்பட்ட நரக யாத்தனா. அதனால அபி சப்த இதுல சப்தா பாபகர்மா கர்மிகள் இருக்காளே பாபிகள் அவன கந்தவியத்தையும் சப்தாதி சௌரவாதி நரகான் ஸ்மரந்தி அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறார். அதெல்லாம் லோகங்கள்ல இருக்கு. அதனால அவ்வளவு தூரம் போய் இவ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அத்தனை சொர்க்கத்துக்கு போறா. அது சரி யமன்னா யமலோகத்துலதான சாசனம் பண்ணுவான். இங்க நரகலோகத்திலாம் கூட ஏழு லோகத்திலையும் யம சாசனம்ன்றது எப்படி வரும் அது உண்டா அப்படின்னா அதுக்கு சமாதானம் அடுத்த சூத்திரம். நானும் சப்தசு லோகேஷு தட்சதாம் கதம் யமசதன பிராப்தி. ஏழு லோகத்துக்கு போறா சரி எவனுடைய லோகத்துக்கு போராட்டம் எப்படி வரும் அது நரக லோகம் தானே யமலோகம் இல்லையே எவனுடைய சாதனத்துக்கு அடங்கியிருக்கிறது வராது இது அப்படின்னு கேட்டா தத்ரா அதற்கு சமாதானம் தருகிறார். தத்ராபி தத்வியாபார அபிரோத சப்தஸ்வபி ரௌரவாதி லோகேஷு அந்த நரகாதி லோகங்கள்ல கூட யம வியாபாராதேவ கமனாதி கமனாத்தியம் அவசியதாயா அவிரோத. அதாவது யமனுடைய வியாபாரம் இருக்கே அவனுடைய சாசனம் அதனாலதான் நம்ம அங்க போறோம். அவனுடைய சாசனம் இருக்கிறதுனாலதான் நாம அங்க போறோம். கமனாத்தி அவசியதாயா அந்த அவசியத்தை இருக்குது அங்க போனா அந்த ஏழு லோகத்துக்கு போனோம்னா சுத்தலோகங்களுக்கும் அதாவது நரகலோகங்களுக்கு அது எவனுடைய சாசனத்தினாலதான் நாம போறோம் அவனுடைய சிக்ஷையினாலதான் நாம போறோம். அதனால விரோதம் இல்லை. ஆக என்னச்சு ஏழு நரகலோகங்கள் அந்த ஏழு நரகலோகங்கள்லயும் எவனுடைய சாசனம் தான் இருக்குது. அது ரொம்ப கடூரமான சாசனங்கள் அந்த சிக்ஷைகள் எல்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அத அனுபவிச்சுட்டு அதன் பிறகு சொர்க்கலோகத்துக்கு இவா போறா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா இது இவனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொர்க்கலோகத்துக்கு போனாக்கா என்ன சுகம் கிடைக்கும் எவ்வளவு நாள் இது கிடைக்கும் எவ்வளவு நாள் இந்த எவ்வளோகாவாப்தின்றது அது எவ்வளவு நாள் கிடைக்கும் அந்த சொர்க்கலோகாவாப்தின்றது எப்படி எல்லாம் கஷ்டப்படணும் இப்படிப்பட்ட விஷயத்துல போய் எதுக்கு நமக்கு ஈடுபாடு அதனால தேவையில்லை அது போட்டோம். அப்போ ஒரு பட்சம் என்னன்னா பாபிகளும் கூட அவன் பாபம் பண்ணா கூட தப்பு இல்ல சொர்க்கலோகம் கிடைச்சிட்டமே ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு சிக்ஷை எல்லாம் அனுபவிச்சுட்டும் அதன் பிறகு சொர்க்கலோகத்தை அனுபவிக்கட்டும். அதான் பாபினா யமயாதனா அனுபவிய சந்திராரோக அவரோகவும் அவர்தனியோ இது பூர்பக்ஷம். பாபினா பாபிகளுக்கெல்லாம் யமயாதனாக அனுபவிய யமனுடைய சிக்ஷைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு சொர்க்கத்துக்கு போறது அங்கேருந்து இறங்கி வர்றது எது அவர்தனியோ இது தவிர்க்க முடியாததைகள். ஆகையினால புண்ணிய கர்மாக்கள்லாம் அதாவது புண்ணியாத்மாக்கள்லாம் நேர சொர்க்கத்துக்கு போய் அனுபவிச்சுட்டும் திரும்பி வரார். அதே பாப்புகள்லாம் யமலோகத்துக்கு போய் யமனுடைய சாசனத்துல நரக யாதனைகள்லாம் அனுபவிச்சுட்டும் அதன் பிறகு சொர்க்கத்துக்கு போயிட்டு இறங்கி வரா. இதுதான் பூர்வபக்ஷினுடைய அபிப்பிராயம். அஞ்சு சூத்திரங்களால பூர்வபக்ஷத்தை இத மாதிரி நிரூபிச்சுட்டார். சித்தாந்தம் நாளைக்கு தெரிவிக்கலாம். அப்ப குருபரம்பராயி நம்ம